ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಗುರುಭ್ಯಃ ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋವಾಚ ಮದೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ತತ್ರಾದ್ಯೋ ದಂಪತೀ ಜಗದಹಂಪತಿ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಹಯಗ್ರೀವಮುಪಾಸ್ಮಹೇ. ಶಿವಪತಿಯಾನ ಭಗವಾನ್ அவர் அவதாரம் பண்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம். நமக்கு எல்லாருக்கும் தயை பண்ண அனுகிரகம் பண்ண அப்படின்னு. அப்போ எல்லா அவதாரங்களும் நேற்றுதான் நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திர வைபவம் எல்லாரும் கொண்டாடினோம். அது நம்மாழ்வாரும் சொல்றது என்னன்னா, நமக்காக பல அவதாரங்கள் பகவான் ஏன் பண்றான் அப்படின்னா, நமக்கு அந்த பிறவிகளை குறைக்கிறதுக்கு தான் சுவாமி தேசிகரும் தயாசித்தகத்துல சொல்லியிருக்கேன். நம்மளது பிறப்புன்னு சொல்லுவோம், அவரது அவதாரம்னு சொல்லுவோம். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் கர்ம வசத்தினால பிறக்கிறோம், புண்ணிய பாவத்தினால. ஆனா பகவான் இங்க பூமியில வந்து அவதாரம் பண்றதோ அப்படின்னா, அவன் சாதா பிறப்புன்னு சொல்லிட முடியாது. அவதாரம் அவன் சங்கல்பிச்சு இங்க வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இந்த தசாவதார ஸ்லோகம் அனைத்தும் பார்த்தோம். ஒவ்வொரு முதல் ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு இந்த அவதாரங்கள் அனைத்தும் பண்ணது ரங்கநாதன் அப்படின்னு. ஏன்னா திருமங்கை ஆழ்வார் நம்ம திருமங்கை ஆழ்வார் வழியில வந்தது தானே சுவாமி தேசிகன். எப்பயுமே அவருக்கு வந்து அர்ச்சாவதாரத்துல கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் திருமங்கை ஆழ்வாருக்கும் சுவாமி தேசிகனுக்கும். அதனாலதான் முதல்ல ரங்கநாதன் சொல்லி அவர்தான் இந்த தசாவதாரமும் பண்ணேர் அப்படின்னு விபவத்தை கொண்டாடுறது. அப்படி ஒவ்வொரு அவதாரமும் பார்த்து அந்தந்த அவதாரங்கள்ல பகவானுடைய விசேஷமான காரணங்கள் சொல்லி இவர் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா சொல்லியிருக்காரு. அதுல இப்ப வந்து கடைசி ரெண்டு ஸ்லோகம் தசாவதாரமும் நம்ம போன வாரம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கடைசி ஸ்லோகத்துல தசாவதாரத்தையும் சேர்த்து வச்சு ஒரே ஸ்லோகமாக சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் வந்து அதுல விசேஷணத்தோட ஆச்சரியமா விசேஷணம் பண்ணி இந்த ஸ்தோத்திரம் சொன்னா நமக்கு என்ன பலன் அப்படின்றது கடைசி ஸ்லோகத்திலையும் சொல்ற, இந்த ஸ்லோகத்திலையும் சொல்ற. எப்படி தசாவதாரமான பெருமாளை எப்படி நம்ம வந்து அனுபவத்துல அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரே ஸ்லோகமாக இது ஆச்சரியமாக நமக்கு சொல்றேன். இந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் உபாசுரர்கள்ல சொல்லியிருக்காரு. இப்படி பார்க்கும் பொழுது இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்ரிணி திருச்சாஹரே ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காகுத்சஹேலாஹலின் கிரீடாவல்லப கல்கவாஹன தசா கல்கிநிதி பிரத்யம் ஜல்பந்த புருஷா புனந்தி புவனம் புண்யோக பண்யாபணாஹ அப்படின்னு இங்க அவதாரத்தை சொல்ற. இச்சா மீன அப்படிங்கும் பொழுது மீன் அப்படிங்கும் போது மத்ஸ்யாவதாரம். விஹார கச்சப கச்சபம் அப்படின்னா கூர்மாவதாரம். மகா போத்ரின் போத்ரின் வராகவதாரம். எதிர்ச்சாகரே எதிர்ச்சியா வந்த ஹரி அப்படின்னா சிம்ஹம் அப்படின்னும் அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த நரசிம்ஹன் எதிர்ச்சியா வந்தேர். ரக்ஷா வாமன வாமனாவதாரம். ரோஷராம கோபமான ராமன் யார் அப்படின்னா பரசுராமர். அவர் எத்தனை க்ஷத்ரியர்களை வதம் பண்ணேன்னு பார்த்தோம். ஆனா யார் அப்படின்னா அதர்மம் பண்றவாள. கருணா காக்குச்ச கருணையே கிருபையே வடிவமான ஸ்ரீராமர். மோக்ஷ தர்மத்தை நமக்கு காட்டுறதுக்காகவே சரணாகதி தர்மம் அப்படின்றதை உயர்த்தி சொல்ல அந்த சரணாகத்தினால இதவனா அடைய முடியும் அப்படின்னு. அது எப்பேற்பட்டவாக்கிட்ட சரணாகதி பண்ணணும் அப்படின்னு அந்த சரணாகதி தர்மத்தை நமக்கு எடுத்து சொன்ன சாட்சாத் ராமர். கிரீடாவல்லப ஹேலாஹலின் அப்படின்னா ஹேலாஹலின் பலராமர். கிரீடாவல்லப அப்படின்னா கண்ணன். அவள் விளையாட்டாவே அனைத்தும் அவருடைய சரித்திரம் மொத்தமும் அப்படி இருக்க ஏற்பட்ட அப்பேற்பட்ட கண்ணன். அதுக்கப்புறம் கல்கவாகன தசா அப்படின்னு அந்த பத்து அவதாரங்களையும் ஒரே ஸ்லோகத்துல சுவாமி தேசிக்க நாங்க மங்களாசாசனம் பண்றது. அப்படிதான் இன்னைக்கும் தசாவதார சன்னதியில சேவிச்சா இந்த பத்து அவதாரமும் நம்ம அப்படியே பெருமாள் ஒரே வாட்டி பத்து பேர் சேவிக்கலாம் இல்லையா. அந்த ஸ்லோகம் இப்ப இந்த ஸ்லோகம் சொன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இதே ஒரே ஸ்லோகத்துல அத்தனை பேரையும் மங்களாசாசனம் பண்றது அப்படின்னு. ஆனா இங்க சுவாமி தேசிகனுடைய எந்த ஒரு ஸ்தோத்திர பாட்டமா எடுத்திருந்தாலும் அதுக்கு ஒரு அலங்காரம் அப்படின்றதுக்காக இப்படின்னா சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு பதத்தை போட மாட்டேன். அந்தந்த இந்த சின்ன எல்லா அவதாரமும் சொல்லும் பொழுது அதுக்கு விசேஷமான ஒரே பதத்திலேயே அந்த அவதாரத்தினுடைய அற்புதமா ஆச்சரியத்தை அந்த விசேஷத்தை ஒரே இடத்துல வர்ணிக்கிறேன். அப்போ இச்சாமீன விஹார, ஏன் இங்க விஹார அப்படின்றது விஹாரம்னு மீனுக்கும் போடலாமே அப்படின்னா எதிர்ச்சாகரே மகாபோத்ரின் அப்படின்னு அந்தந்த அவதாரத்துக்கு அப்பேற்பட்ட விசேஷங்கள் அதுக்கு மட்டுமே நம்ம பெரியவா வியாக்கியானங்கள்னு பார்த்தா இந்த ஸ்லோகத்துக்கு மட்டுமே அவ்வளவு அற்புதமான ஆச்சரியமான வியாக்கியானங்கள் உண்டு. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கே நம்ம உபன்யாசம் பல நாட்கள் பண்ணதான். அப்படி விசேஷணத்தோட இந்த அவதாரங்களை சொல்லி அந்த எல்லாத்தையும் சாரத்தையா சொல்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் சின்ன விஷயத்த நிறைய பெருசா சொல்றது அப்படின்றது சில பேரோட இது. ஆனா சுவாமி தேசிகர் எப்படின்னா அந்த பெரிய ரொம்ப பெரிய விஷயத்த சின்னதா அழகா ஒரே ஸ்லோகத்துல நமக்கு சொல்லணும் அப்படின்றது வந்து அது நிறைய பேருக்கு அந்த மாதிரி வராது. அது ரெண்டுமே கஷ்டம். ஒரே சின்ன விஷயத்த பெருசா சொல்றது ஒண்ணு, பெரிய விஷயத்த சாரமா சின்னதா சொல்றது அப்படின்னு. அப்படிதான் அந்த எப்பேற்பட்ட அந்த தசா அவதாரங்கள், ஒவ்வொரு அவதாரத்திலும் பகவான் பண்ண தர்மங்கள் அப்படின்றது எவ்வளவோ இருக்க, அது அத்தனையும் ஒரே ஸ்லோகத்துல குறிக்கணும். அதுக்குன்னு ஒரே ஸ்லோகத்துல அப்படின்னு வெறும் அவதாரங்களை மட்டும் சொல்லக்கூடாது. அதுக்கான அந்த அவதாரத்துக்கு சின்ன சின்ன விசேஷணத்தை ஒரு பதத்திலேயே நமக்கு வந்து கொடுக்கறதுன்றது சுவாமி தேசிகன்தான் இப்பேற்பட்ட ஸ்தோத்திர பாடங்கள் பண்ண முடியும். அதுக்கு ஆச்சாரியர்கள் இந்த ஸ்லோகத்துக்கு மட்டுமே அப்பேற்பட்ட வியாக்கியானங்கள் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம ஒவ்வொன்னா பாக்கலாம். இச்சா மீன மீனம் அப்படிங்கும் போதே மச்சாவதாரம். இச்சா அப்படின்னு போட்டு இச்சானா சங்கல்பம். பகவான் அவதாரம் பண்றதே சங்கல்பம் தான். நம்ம சொன்னோம் இல்லையா, பகவான் பண்றது அவதாரம். நம்ம வந்து பிறக்கிறோம் அப்படிங்கிறோம். நான் வந்து ஆசைப்பட்டா இங்க வந்து பிறந்தேன் இல்ல, நம்ம அப்படியே பிறக்கிறோம். அது பூர்வ ஜென்மத்துல புண்ணிய பாபத்தினால நம்ம பிறக்கிறோம். இப்ப வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு துணி போட்டுக்கிறோம், அது கிழிஞ்ச உடனே அடுத்த தீபாவளிக்கு நம்ம இன்னொன்று ஒரு புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கிறோமோ அப்படிதான் இந்த சரீரம். இந்த ஜென்மாவில நமக்கு வயசாயிடுத்து நம்ம இந்த பிராணம், இந்த ஜென்மாவில் இந்த பிராணம் விட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியில வந்துடும், ஆத்மா சரீரத்தை விட்டு வெளில வந்துடும். ஆத்மாவும் இந்த சரீரமும் ஒன்னா இருக்குச்சுதான் நம்ம வந்து இந்த மனுஷன் அப்படின்னு சொல்றோம். எப்ப அந்த ஆத்மா இந்த பிராணத்தை விட்டு போயிடுச்சோ நம்ம என்ன சொல்றோம், அது ஒரு போனோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது இன்னொரு ஜென்மாவை எடுக்கும். அப்ப எப்படின்னா ஒரு நல்ல பணக்காரன் என்ன பண்ணுவான்னா, தீபாவளிக்கு அவனுக்கு தகுந்த மாதிரி அவன் 10,000, 10,000, 20,000 போட்டு தன்னுடைய பட்டு புடவை பட்டு ட்ரெஸ் வாங்கிப்பான். ஏழையா இருக்கவன் அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5,000 ₹500 இல்ல அவனுக்கு முடிஞ்ச 100 ரூபாய் ஒரு ட்ரெஸ் வாங்குவானோ. நம்ம அதிகமா புண்ணியம் பண்ணி வச்சிருந்தா அதுக்கு அடுத்த ஜென்மம் அவ்வளவு நல்லா இருக்கும். அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல சர்வ பாகவதோத்தமனான ஒரு பாத்துல நம்ம பிறக்கலாம். அப்பேற்பட்ட அம்மா அப்பாவுக்கு நம்ம பிறந்து இந்த சம்பிரதாயத்தை தெரிந்து, இப்ப நமக்கு வந்து எத்தனை பேர் சமாசிரேன பரநியாசம் புரிஞ்சு பண்ணிக்கிறோம்ன்றது ஒரு பக்கம். ஆனா நம்ம அப்பா அம்மாவே நமக்கு பண்ணி வச்சிடறான்னா அப்பேற்பட்ட அப்பா அம்மா நமக்கு கிடைச்சின்னா அவா புரிஞ்சின்னு இருக்கா இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. அப்பேற்பட்ட இந்த சம்பிரதாயத்திலேயே வந்து பிறக்கணுமே. எப்பவும் பாரத தேசம் இல்லாம வெளியிலேயே எங்கேயோ நம்ம பிறந்திருக்கலாம். அப்ப நமக்கு இந்த சம்பிரதாயம் தெரிஞ்சிருக்கமா, தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காதே. அப்படி இப்பேற்பட்ட ஆழ்வார்கள், நேற்று நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரம் பார்த்தோம், அத்தனை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவா கொடுத்த இந்த சம்பிரதாயத்துல நம்ம வந்து நம்மளும் பிறந்தோம் அப்படின்னா இது நம்ம வீணடிக்கலாமா? அதனால இது எதுவுமே நம்ம ஆசைப்பட்டு வந்தது கிடையாது நம்மளுடைய புண்ணிய பாப்பத்தினால. ஆனா பகவான் ஒரு அவதாரம் பண்றான்னா, மத்திய அவதாரம் பண்றான்னா அவருடைய புண்ணிய பாப்பம் கிடையாது. அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னே அப்படின்னு அவரே சங்கல்பித்து இச்சையோட வர்றார். இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் அனைத்துமே அவருடைய சங்கல்ப பலத்தினாலேதான் பகவான் பண்றார். அவர் சங்கல்பிச்சா போறோம் விதவனா ஆகும் அப்படிங்கும் பொழுது அவர் அந்த மத்ஸ்யாவதாரத்தை சங்கல்பிச்சு ஏன் எடுக்கிறேன்னா, வேதத்தை நமக்கு ரட்சிச்சு கொடுக்க. அது இல்லாம சின்ன சின்ன பிரளயத்திலிருந்து அடுத்த சிருஷ்டியில அந்த மனுக்களை காப்பாத்தி அடுத்த சிருஷ்டிக்கு அவளை கொண்டு போறேன், நல்லவாளை காப்பாத்தி ரட்சிச்சு கொண்டு போறேன் அப்படின்னு. அப்போ வேதத்தை ரட்சிக்கணுமே அப்படின்னா, பகவான் அவர் புது சிருஷ்டி பண்ண உடனே பிரம்மாவை முதல் முதல்ல சிருஷ்டிச்சு அவருக்கு வேத மந்திரத்தை உபதேசம் பண்றாரு. அதுக்கப்புறம் பிரம்மா அதை தொலைச்சிட்டு நின்ற போது, மதுகைட்டவர்கள் அப்படின்ற ராட்சசர்கள் தொலைச்சி நின்ற போது ஹயக்ரீவ அவதாரம் எடுத்து மறுபடியும் அந்த வேதத்தை மறுபடியும் அவருக்கு போதிக்கிறார். எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னா அது நம்மளுக்கு கதைக்கு நம்மளுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்றது. ஆனா உண்மையிலேயே என்னன்னா, வேதத்தை யாரும் எடுத்துட்டு போல, இப்பதான் வேதத்துக்கு புஸ்தகம் அப்படின்னா, அந்த காலத்துல அது புஸ்தகம்லாம் கிடையாது. அப்படின்னா சுருதி அதை கேட்டு அத்தியனம் பண்ணி சொல்லி தருவா, அதை நம்ம திருப்பி திருப்பி சொல்லி அப்படியே வேதத்தை கத்துக்கணும். அப்படியேதான் பிரம்மா அவருடைய குமாரர்களுக்கு அப்படியே வந்ததுதான் வேதம், ஆச்சாரிய கிருப்பையோட வந்ததுதான். அப்ப அதை எப்படி எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கும் பொழுது கேள்வி வரும், அது திருப்பி சொல்றேன். அதே மாதிரி பிரளய காலத்துல திருப்பி, இப்ப பிரளயம் உண்டாயிட்டு திருப்பி புது சிருஷ்டினா அந்த பிரளய காலத்துல எல்லாரும் போயிடுவா இல்லையா, திருப்பி சிருஷ்டிக்கும் போது அந்த வேதத்தை மறுபடியும் பகவானே ரட்சிச்சு வச்சு அடுத்த காலத்துல மறுபடியும் ஹைகிரீவனாக தரேன் அப்படின்னு பிரளய காலத்துல ஒரு வேதத்தை ரட்சிக்கணும் இல்லையா, அப்பதான் மத்ஸ்யாவதாரமாக வந்து அவதாரம் பண்ணி அந்த வேதத்தை ரட்சிச்சு கொடுக்கிறேன். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஒருத்தருக்கு மூணு குணங்கள் இருக்கும், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு. சத்வகுணம் இருக்கிறவாளுக்கு நல்லா இருப்பாவா, நல்ல சம்பிரதாயத்தோட நல்ல விஷயங்கள் தெரிஞ்சு அந்த மாதிரி இருப்பார். ரஜோகுணம் அப்படின்னா நிறைய கோபம், எதை பார்த்தாலும் யாருக்கிட்ட எதை போய் சொன்னாலும் கோபம் வந்துடும் அவள், அகங்காரம், நான் தான் அப்படின்னு ஒரு திமிர், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரஜோகுணம் இருக்கிறவாளுக்கு அது இருக்கும். தமோகுணம்னா எப்பயுமே சோம்பேறித்தனமா இருப்பான், ஒரே தூக்கம், இதெல்லாம் பண்ணலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப சோம்பேறித்தனமாவே இருப்பான். இந்த மாதிரி மனுஷர்களுக்கு பார்த்தா எல்லாருக்குமே இந்த குணங்கள் உண்டு, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் எல்லாருக்குமே உண்டு. ஆனா எது அதிகமா இருக்கோ அதுதான் அதிகமா நமக்கு தெரியும். அதுல முக்கியமா பார்த்தா மூணு பேர் இருக்கா, ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், அண்ணா தம்பி மூணு பேர். இது உதாரணத்துக்கு எல்லாருமே சொல்லுவா, ரொம்ப சுலபமா நமக்கு புரிஞ்சிடும். விபீஷணன் சத்வகுணமே அதிகமா உள்ளவன், அதனால அவனுக்கு எப்பயுமே தர்மத்திலேயே நாட்டம், அவன் அந்த குலத்திலேயே ராட்சச குலமாவே இருந்தாலும் அவன் சத்வகுணம் இருந்தது, தர்மம் தெரிஞ்சது, எது தர்மமோ அண்ணாவே தப்பு பண்ணா கூட தப்பு தப்பு தான் அப்படின்னு தன் தர்மம் பக்கத்துக்கு வந்தார். கும்பகர்ணனும் ஆறு மாசம் தூங்குவான், அதுக்கப்புறம் சாப்பிடுவான், திருப்பி ஆறு மாசம் தூங்குவான்னா அவனுக்கு தமோ குணம் அதிகம், அதுவே அதிகமா இருந்தது மத்த குணத்தோட. அவனும் சத்வகுணம் கொஞ்சோண்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லிட முடியாது. ராவணனுக்கு ரஜோகுணம், அவனுக்கு கோபமே எப்பயும் அகங்காரம், நான் தான் என்ன ஆகும் பார்க்கலாம் அப்படின்றது அவனுக்கு இருக்கு. அப்ப இந்த மூணு குணங்கள் அவாவாளுக்கு அது அதிகமா இருக்கு. ஆனா மூணு குணங்கள் எல்லாருக்கும், எல்லா மனுஷர்களுக்கும் இந்த குணங்கள் உண்டு, அது நம்ம சாப்பிடுற சாப்பாடுலேருந்தே உண்டு. நம்ம எப்படி ஒருத்தனுக்கு சத்வகுணம் அதிகமா வரணும்னா, கூட பழகிறவா அனைத்து பேரும் சத்வகுணமா இருக்கணும். அதுக்குதான் எதுக்கு நம்ம பாகவதோத்தமாவோட இருக்கணும் அப்படிங்கிறார், எதுக்கு திவ்ய தேச வாசம் பண்ணணும்னு சொல்றா, எதுக்கு திவ்ய தேசத்துல இருக்கணும்னா அங்க எல்லாருமே பரம பாகவதோத்தமளா இருப்பா, எப்ப பார்த்தாலும் பெருமாளுக்கு உற்சவம் ஏதோ நடந்துட்டே இருக்கும். அப்ப நம்மளுக்கும் நம்ம மனசு அப்படியே போகும், அங்க சத்வகுணம் படைச்சவா நிறைய பேர் இருப்பா, எந்த சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம், எதை நம்ம கேட்கறோம், எல்லாமே உண்டு. அப்படி சத்வகுணத்தோ படைச்சதே நம்ம விஷயத்தையே கேட்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்கு. அப்போ அந்த பிரம்மாவுக்கே சில வாட்டி நானே சிருஷ்டி பண்ணேன் அப்படின்னு அகங்காரம் வரும்போது, அந்த ரஜோகுணம் அப்படின்றது அதிகமாகும் போதுதான் அந்த மது கைட்டவர்கள் எடுத்துட்டு போயிடுறான்னா, மது கைட்டவர் அப்படின்னா ரஜோகுணம் தமோகுணம் படைத்தவர்கள். அப்போ அந்த வேதம் அவருக்கு, அந்த வேதம் அப்படின்றது என்னன்னா, அந்த சத்வகுணம் இருக்கிற வாழ்க்கை தான் அது இருக்கும். எப்போ மத்த அகங்காரங்கள்லாம் இருந்ததோ அது அவருக்கு தெரியாத போயிடுச்சு, அதனால அவரால் மேற்கொண்டு சிருஷ்டி பண்ண முடியல. அந்த மாதிரிதான் அப்ப வந்து பகவான் சங்கல்பிச்சு ஹைகிரீவ அவதாரம் எடுத்து திருப்பியும் அந்த ரஜோகுண தமோகுணங்கள் எல்லாம் போக்கி சத்துவகுணத்தையே பிரம்மாவுக்கு பிரசாதித்து மீண்டும் வேதத்தை உபதேசம் பண்ணேர் அப்படின்றது. அது சிருஷ்டி காலத்துல, பிரளய காலத்துல மீனாக வந்து அந்த சமுத்திரத்துல அந்த வேதத்தை ரட்சிச்சு கொடுத்து தேடி எடுத்துட்டு வந்து கொடுத்தேர் அப்படின்றது. அந்த கண்கள் அலை போலே பாயறது, அப்பேற்பட்ட அந்த தாமரை புஷ்பங்கள், அந்த கண்கள், அந்த இது நம்மளை அனுகிரகிக்கட்டும் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொன்னேன் இல்லையா. அப்பேற்பட்ட இச்சா மீன விஹார கச்சப்ப அப்படியானா விளையாட்டே கொண்ட விஹார கச்சப்ப அப்படின்ற கூர்மம், அந்த அவதாரமே எதுக்கு பண்ணேர் அப்படின்னா, கூர்மா அவதாரத்துல தன்னுடைய லீலைகள் எல்லாம் அனைத்தும் காட்டணும் அப்படின்னு. ஏன்னா மகாலட்சுமி அந்த இடத்துல அவதாரம் பண்ணணும், ஏன்னா தேவர்களுக்கோ பெரிய நஷ்டம் வந்துருக்கு, அவளுக்கு ரிஷினால சாபம் வந்துருக்கு, சாபத்தினால என்ன ஆச்சுன்னா மகாலட்சுமியுடைய கட்டாட்சமே இல்லாம போயிடுச்சு. அப்ப மகாலட்சுமியை அங்க வந்து கஷீராப்தியில அவதாரம் பண்ணி அவளுக்கு திருப்பியும் அந்த கட்டாட்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது, அப்ப எப்பேற்பட்ட சாகசம் அப்படின்னா, அந்த ஒரு பெரிய கஷீராப்தி சமுத்திரம் அப்படின்றது நம்மளுடைய சாதா சமுத்திரத்தினுடைய ஏழு மடங்கு பெருசான அற்புதமான பெரிய சமுத்திரம், அதை போய் கடைய முடியுமா? அதை கடையணும்னா எப்பேற்பட்ட மலை வேணும், அது சாதாரணமா கொண்டு வர முடியாது. அப்ப வந்து தேவர்கள்லாம் கேட்கலாம், எப்படி அதை கடைய முடியும் அப்படிங்கிற பகவான் சொல்றே, போய் மந்திர பருவத்தை எடுத்துட்டு வாங்கோ அப்படிங்கிற. சரி, மந்திர பருவத்தை எடுத்துட்டு வந்தான். சரி, இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படி இப்படி கடையணுமே இழுக்கணுமே என்ன பண்றது அப்படின்னா, வாசுக்கின்னு ஒரு பாம்பு கொண்டு வாங்கோ அப்படின்னா, வாசுக்கின்னு ஒரு பாம்பு போட்டு இழுக்கும் போது கூட இந்த மலை என்ன பண்றது, உள்ள கீழே போயிட்டு இருந்தது இல்லைன்னா மேல போயிட்டு இருந்தது. அப்ப கீழையும் பகவான் கூர்மா அவதாரம் எடுத்து இருந்தேர், மேலையும் அவரே இருந்தேர், அந்த மலைக்கு மட்டும் அப்ப ஏற்பட்ட சக்தி எதுக்கு எப்படி இருந்ததுன்னா, அதுக்கும் அந்தரியாமியாக பகவான் இருந்தேர். வாசுக்கி பாம்பு ஒரு மலையில வச்சு கீறினா அதனுடைய உடம்பு என்ன ஆயிடும், ஆனா அதுக்கும் அந்தரியாமியாக பகவான் இருந்தேர். இப்படிலாம் கஷ்டப்பட்டேர் பகவான், ஆனா அது விளையாட்டா அப்படின்னு சொல்றேன். விஹார கச்சப ஒரு விளையாட்டா அது பண்ணேன், ஏன் அப்படின்னா மகாலட்சுமியுடைய அவதாரம் பண்ணணும் அப்படின்னு, தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கறதுக்கு பகவான் இவ்வளவு கஷ்டப்படணுமா, இவ்வளவு அந்தரியாமியாக இருக்கணுமா, மகா ராட்சசர்கள் கூட்டுணுவான்னு, அந்த ராட்சசாலையும் முடியல, தேவர்களாலையும் முடியல, அவளுக்கும் அந்தரியாமியாக பகவான் இருந்தேர். அப்ப முதல்ல அந்த வாசுக்கு கிட்டேருந்து பாம்புல இருந்து அதனுடைய களையும் போது விஷம் வந்தது, அந்த விஷத்தை பரமசிவன் ஏத்துக்கிறார். அப்ப அது அந்த சிவனுக்குள்ள விஷத்தை போகாம அந்த அந்த இடத்துலயும் அந்தரியாமியாக இருந்து பகவானே ரட்சிக்கிறார். அப்படி எல்லாத்துக்குமே அந்தரியாமியாக பகவான் இருக்கிறேன்னா ஆச்சாரியர்கள் அதை வந்து விளையாட்டா சொல்றது வந்து என்ன அப்படின்னா, தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்க இவ்வளவு கஷ்டப்படல பகவான். அவர் நினைச்சிருந்தா அப்படியே ஒரு இச்சா மீன் என்ன மாதிரி ஒரு சங்கல்பிக்கு எடுத்து கொடுத்துருக்கலாமேன்னா, மகாலட்சுமி அவதாரம் பண்ணணும். அப்பேற்பட்ட மகாலட்சுமி அவதாரம் பண்ணி பெருமாளுக்கு மாலையிடணும்னா, நம்மளே கல்யாணம் பண்ணிக்கணும்னா, ஒரு பொண்ணு மாலையிடணும்னா சரியா அந்த சத்திரியர்கள்லாம் சாகசம் பண்ணுவா இல்லையா? அப்பேற்பட்ட தாயாருக்கு பகவான் இப்பேற்பட்ட சாகசம் பண்ணாதான் உண்டா? அது எல்லாமே தாயாருக்காக அப்படின்னு விஹார கச்சப மகாபோத்ரின் அப்படின்னு பெரிய ஒரு வராகம் அப்படின்னு, எப்பேற்பட்ட வராகம் அப்படின்னா பாகவதத்துல சொல்ற அந்த வராகத்தினுடைய இப்பேற்பட்ட அந்த சமுத்திரங்கள் எல்லாமே பெருமாளுடைய கால் கிட்டதான் இருக்கும் அப்படின்னா, அப்ப அந்த உருவத்தை நம்ம பார்க்கணும். அப்பேற்பட்ட வராகம், இப்பேற்பட்ட வராகம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் அந்த ஸ்லோகத்திலேயே வராக அவதார மங்களாசாசனத்துல யாராவது ஒருத்தர் பண்ணி அப்படின்னு திட்டு எல்லா ஜீவராசிகளும் அதை திட்டுவா, அதை ஆத்து வாசல்ல வந்தாலே சீப்போ அப்படின்னு கழுத்துக்கு போடுவா. அது எப்பயுமே எங்க இருக்கு, ஒரு சாக்கடையில இருக்கும். ஆனா அப்படியும் பகவான் எடுத்து பூமாதேவியை ரட்சிச்ச அந்த பூமாதேவின்னா அதுல நம்ம எல்லா ஜீவராசிகளும் நம்மளும் இருந்தோம் இல்லையா அப்படின்னு. அப்ப மகாபோத்தின் எப்பேற்பட்டதுன்னா, பண்ணி எப்பயுமே என்ன இருக்கும்னா, நல்ல சமுத்திரத்துல போய் விளையாடாது, பெரிய ஜலத்துல இருக்காது. அது ஒரு கால்வால பெத்துனூண்டு எங்கேயாவது ஒரு ஜலம் இருந்தாதான் உட்காந்துருவோம். ஆனா இந்த வராகமோ எப்படின்னா, அவருக்கு இந்த சமுத்திரம்லாம் கால்வா போலதான், ஒரு சின்ன தகுந்த இருக்கான் அப்படின்னா, அவர் எப்பேற்பட்ட பெரிய வராகத்தை எடுத்திருக்கும். அதனாலதான் மகா போத்திரின், அந்த மகா அப்படின்றதுக்கே அப்பேற்பட்ட விசேஷனம் உண்டு. எதிர்ச்சாஹரே கேட்கவே வேணாம், உன் ஹரி இங்க இருக்கானா அப்படின்னா, எல்லா இடத்துலயும் இருக்கான்னு பாருங்க. இங்க இருக்கானா அப்படின்னா, இங்க இருக்கான்பா அப்படின்னு சொல்லல பிரகலாதர், இங்கேயும் இருக்கான்பா. இங்கு முலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையா என்று இரஞ்சன் தூண் புடைப்ப அப்படின்னு சொல்றது இல்லையா, எங்கும் இருக்கான்பா, எல்லா இடத்துலயும் இருக்கான், இந்த இடத்துலயும் இருக்கான். ஏன்னா இங்க இருக்கானா, இங்க இருக்கானா அப்படின்னா, இங்க இருக்கான்பா அப்படின்னு சொன்னா அங்க இல்லைன்னு ஆயிடும். அதனால என்னன்னா, பிரகலாதன் சொல்லும் போதே எல்லா இடத்துலயும் இருக்கான்பா, இங்கேயும் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அப்பே அப்படி அந்த பக்தி பிரகலாதனுக்கு, அந்த குழந்தையிலேயே அவனுக்கு அப்பேற்பட்ட ஞானம். ஏன்னா நாரதர் வந்து தன் அம்மா உடைய கர்ப்பவாசத்தில் இருக்கும் பொழுதே அவர் உபதேசம் பண்ணதுனால அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பேற்பட்ட ஞானம். அதனாலதான் எல்லாருமே என்ன சொல்றாருன்னா, அந்த குழந்தை அந்த வயிற்றுல இருக்கும் போதே பகவத் விஷயங்கள்லாம் நிறைய கேட்கணும். ஏன்னா அந்த குழந்தை கேட்கும் அப்படின்றதுக்கு இந்த காலத்திலயும் சயின்டிபிக்கா சில பேர்லாம் சொல்றான், 9th month அந்த குழந்தைக்கு கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்னு. அந்த காலத்திலேயே புராணத்துல அப்படி சொல்லியிருக்கா, அந்த நல்ல விஷயம் சின்ன வயசுல இருந்தே அந்த புறக்கத்துக்கு முன்னாடியிலே கேட்டாதான் உண்டு அப்படின்னு. அப்படி இங்க இருக்காம்பா அப்படின்னு சொல்லும் பொழுது கூட பகவான் அந்த க்ஷணமே எப்படி வந்து ரூபம் எடுக்கணும், அங்க இருந்தே முதல்ல மத்ஸ்ய கூர்ம வராக மூணு அவதாரம் பண்ணேர். இப்ப மனுஷனாவும் இருக்கணும், மிருகமாவும் இருக்கணும். ஏன்னா அவன் கேட்டிருக்கான், மனுஷனாலையும் நமக்கு மரணம் வரக்கூடாது, மிருகத்தினாலையும் வரக்கூடாதுன்னு கேட்டிருக்கான். அப்ப இவர் வந்து நரமும் மனுஷனும் கலந்த சிங்கமா இருக்கணும். அப்ப எப்படி சிங்கம்ன்றது அவர் முடிவே பண்ணல. அவர் வந்து அந்த அந்த கம்பத்துக்குள்ள இருந்தேரே தவிர எந்த கம்பத்தை உடைக்க போறான்னு பகவானுக்கு தெரியாது. அப்ப எல்லா இடத்துலயும் இருந்தேர் பகவான். ஆனா ஏன் அந்த சிம்ஹ முகத்தை தான் எடுக்கணும் அப்படின்னா, அந்த க்ஷணத்துல இரண்யகசிப்பு வந்து குழந்தைய பார்த்து சொல்றான், இங்க மட்டும் உன் ஹரி இல்லைன்னா, இந்த தூணை நான் உடைக்க போறேன், இங்க ஹரி இல்லைன்னா எப்படி ஒரு சிம்ஹம் ஒரு யானை பின்னாடி ஏறி மஸ்தகத்தை பிளக்கமோ, அப்படி உன் மண்டையை நான் பிளப்பேன்னு சொன்ன உடனே, என் பக்தனை நீ சிம்மமாக பிழைக்கிறது என்னடா, நான் உன்னை பிழைக்கிறேன் அப்படின்னு சிம்மமா அந்த க்ஷணத்துல அவர் தோண்டினர். எதிர்ச்சாகரே அப்படின்னு, இங்க இருக்காம்பான்னு இடிச்ச உடனே 15 நிமிஷம் கழிச்சு வந்தா அப்ப என்ன ஆகும்னா, பிரகலாதனுடைய வாக்கு அசத்தியமாயிடும். ஏன்னா அப்ப ஏதோ திடீர்னு ஒரு புகை வந்தது, அதுக்குள்ளேயே வந்து பகவான் அதுக்கு அப்புறம்தான் உள்ள வந்து ஒழிஞ்சின்றேன் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இல்லையே, அவர் எங்கேயே இருக்கேன். அப்ப 15 நிமிஷம் முன்னாடியே உள்ள போனாலும் முடியாது. ஏன்னா அந்த தூணை கட்டினதே அவன் பார்த்து பார்த்து கட்டினான், அவன் பக்கத்துல இருந்தான். அப்ப உள்ள யாரும் இல்லை இல்லையா, அவனுக்கு அதனாலதான் இந்த தூணை உடைக்கணுமான்னு கேக்குறான். அப்ப அந்த க்ஷணத்துல அவர் வந்தார், எதிர்ச்சாகரே. அப்பதான் பிரஹ்லாதனுடைய வாக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு அத்தனை பேர் எப்படி எல்லாம் வரம் கேட்டான். இரண்யகசிப்பு அவன் வாக்கு சத்தியம் பண்ணணும். ஏன்னா அவன் யாரு, ஜெய விஜயர்கள்ல ஒருத்தர் தானே அப்படின்னு. அப்படி எதிர்ச்சாகரே அப்படின்னு இதுக்கு பெரிய புராணமே இருக்கு. ஏன்னா பிரஹ்லாதனுக்கே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கவலை வந்திருக்கான். மேல்கோட்டையில செல்லப்பிள்ளை பெருமாள் இருக்கு இல்லையா, அங்க மேல ஒரு நரசிம்மன் இருக்கு. அந்த நரசிம்மன் இருந்து சாலை கிராமமா இருந்த பெருமாள் பிரஹ்லாதன் திருவாராதனம் பண்ண பெருமாள். அவன் வந்து கேக்குறான், அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒருவேளை அப்பாவுடைய மரணத்துக்கு நம்ம தான் காரணமும் அப்படின்னு பிற்காலத்துல அவருக்கு ஒரு சோகம் இருந்தது. அந்த இடத்துல நரசிம்மர் ஏழை பண்ணிட்டு போய் அங்க நரசிம்மருக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு அவர் நினைச்சிட்டு தபஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த நரசிம்மன் தான் இப்ப இருக்கிற நம்ம மேல்கோட்டை நரசிம்மராக வந்து அங்க அவதாரம் பண்ணி அவர்கிட்ட பேசுறாராம். இல்லப்பா, உங்க அப்பா ஒன்னால எதுவும் கிடையாது, அப்பேற்பட்ட வரன அவன் வேண்டிட்டு இருக்கான், என் மடியிலேயே போகணும் அப்படின்றதுனாலதான் அவன் மேலேயும் மரணம் கூடாது, கீழேயும் மரணம் கூடாது, ஆயுதத்தினால கூடாது, நான் ஏன்னா பகவானுடைய நகங்களாலேயே போகணும் அப்படின்னு அவன் அப்படி ஆசைப்பட்டு கேட்டான்ப்பா. அவர் யாரோ இல்ல, ஜெயவிஜயர்கள் ஒருத்தர் அப்படின்னு அவர் தெரிஞ்சவர் தான், இருந்தாலும் பிரஹ்லாதனுக்கு ஆறுதல் சொன்னேர் அப்படின்னு அந்த நரசிம்மர் அந்த கஷேத்திரத்தினுடைய வைபவம். அது எதுக்கு சொல்றேன்னா, அப்படி எதிர்த்து அந்த க்ஷணத்துல அந்த பக்தர்களுக்காக அப்படின்னா பக்தர்களுக்காக வாக்கு சத்தியம் பண்ணணும்னா பிரஹ்லாதனுடைய வாக்கு மட்டும் கிடையாது, அந்த ஹிரண்யகசிபனுடைய வாக்கும் தேவர்களுடைய வாக்கும், தேவர்கள் எல்லாம் சொல்றா இல்லையா ஹிரண்யகசிபு கிட்ட என்ன காப்பாத்துங்கிற அவளுடைய வாக்கும் சத்தியம் பண்ணணும். இவன் கேட்ட வரம் அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி என்ன பிரம்மா வரம் கொடுத்துட்டு போயிட்டேர், நான் என்ன வண்ண பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லாம அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு ரூபத்தை எடுத்துட்டு காத்தாலையும் இல்லாம ராத்திரியும் இல்லாம சாயங்கால வேலை ஆகாசத்திலையும் இல்லாம பூமியிலையும் இல்லாம தன் மடியிலேயே வச்சு அப்படி எல்லாம் அந்த இதை பண்றது இல்லையா அப்பேற்பட்ட, அதுவும் எதிர்ச்சாகரே அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அவ்வளவு அர்த்தங்கள் உள்ள இருக்கு. கொஞ்ச க்ஷணம் டிலே பண்ணா கூட அப்ப அவனுடைய வாக்கு பொய்யாயிடும் அப்படிங்க கூடாதுன்னு எதிர்ச்சாகரே ரக்ஷாவாமன ரொம்ப ரொம்ப அற்புதமான வார்த்தை ரக்ஷாவாமன. ஏன் இங்க ரக்ஷா அப்படின்றது நரசிம்மனுக்கு போடக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன் கூர்மா அவதாரத்துக்கு போடக்கூடாதா, மத்ஸ்ய அவதாரத்துக்கு போடக்கூடாதா அப்படி கிடையாது. எல்லா அவதாரங்களிலையும் பகவான் சொல்றது இல்லையா, துஷ்ட சாது ரட்சணம் துஷ்ட நிகிரகம் உண்டு. சாதுக்களை ரட்சிக்கணும், துஷ்டர்களை நிகிரகம் பண்ணணும் அப்படின்னு. சாதுக்களை ரட்சிக்கணும் அது ஒரு பக்கம், துஷ்ட நிகிரகம் பண்ணணும். ஆனா வாமன அவதாரத்தை பார்த்தா ரொம்ப சிரமம், இங்க வந்து துஷ்ட நிகிரகமே கிடையாது. ஏன்னா இப்ப பிரஹ்லாதன் ஹிரண்யகசிபுனா ஹிரண்யகசிபு மகா தப்பு பண்ணா அவனை வதம் பண்ணேர், இவனை ரட்சிச்சேர், சந்தோஷம். ராமாவதாரத்துல ராவணனை வதம் பண்ணேர், கிருஷ்ணாவதாரத்துல நிறைய பேர் கௌரவர்கள் எல்லாம் வதம் பண்ணேர், பாண்டவர்கள் எல்லாம் காப்பாத்தினேர், சாது ரட்சணம் துஷ்ட நிகிரகம் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து பார்த்தா மகாபலிக்கும் தேவர்களுக்கும் சண்டை. மகாபலி யார் அப்படின்னா சாட்சாத் பிரஹ்லாதன் பார்த்தோமே பக்தன், அவருடைய பேரன். அவனை எப்படி வதம் பண்ண முடியும், பேரன்னா மட்டும் நல்ல குணத்தோட உள்ளவன், அவனும் பரம பக்தன். ஆனா என்னன்னா அவனுக்கு தேவர்கள் மேல கோபம், அவ தேவர்கள் எல்லாமே அசுரர்களை இப்ப வந்து நிறைய வதம் பண்றா அப்படின்றதுனால அவன் கோபப்படுத்தி அசுரர்களுக்கே எப்பயும் பெருமாள் இது பண்றேன் அப்படின்ட்டு நான் இந்திரனையே ஜெயிக்க போறேன் அப்படின்னு யுத்தத்துக்கு போனா அவனுடைய யுத்தத்தை பார்த்தே பயந்து இந்திரர்கள் எல்லாம் அந்த சொர்க்கத்தை விட்டுட்டு ஓடிட்டான். அப்போ தேவர்களுடைய மாதாவான அதிதி பகவான் கிட்ட தபஸ் பண்ணி அப்புறம் பகவான் அதிதி மாதாக்கே வாமனனாக அவதாரம் பண்ணி ரட்சிக்கிறேன். அப்போ இப்ப என்னன்னா மகாபலியை வதம் பண்ணிட்டு தேவர்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுக்கலாம் இல்லையா, ஆனா அப்படி பண்ண முடியாது. ஏன்னா மகாபலியோ மகா தர்மாத்மா, அதுவும் பிராமணர்கள் அப்படின்னா அப்படி அப்படி அத்தனை பேருக்கும் தானம் பண்றவன், தர்ம பரிபாலனம் பண்றவன். ஆனா கொஞ்சம் அகங்காரம் அதிகம், அந்த சொர்க்கம் அவாழ்ந்து தானே தேவர்களுக்கு தானே நினைக்காம தந்து அப்படின்னு எடுத்துட்டான். அப்போ அந்த அகங்காரத்தை மட்டும்தான் போக்கணுமே தவிர அவனை வதம் பண்றது சரி கிடையாது. அப்ப பகவான் என்ன பண்றது அப்படின்னா யாச்சகம் கேட்டு போறார், அவர் பிச்சை எடுக்கிறார் அப்படின்னா. எப்பேற்பட்ட அந்த இடத்துல தேவர்கள் போய் கேட்கிறான்ல யாச்சகம், இல்ல கேட்கல, அவன் வந்து பகவானை தான் வேண்டான், பகவான் போறார், பரவாயில்ல தேவர்களுக்காக நான் இதுவாது பண்றேன், ஏன்னா அதிதி மாதா தபஸ் பண்ணா இல்லையா, பரவாயில்லன்ற சாட்சாத் லக்ஷ்மி காந்தன் மகாலட்சுமினாலதான் இந்த கட்டாட்சத்தினால, தாயாருடைய கட்டாட்சத்தினாலதான் இந்த உலகமே மங்களமாக இருக்கு. அப்பேற்பட்ட இந்த உலகத்துக்கே மங்களங்களுக்கெல்லாம் மங்களமான மகாலட்சுமி தாயார், அந்த தாயார் எப்பயுமே பக்ஷஸ்தலத்துல இருக்கிற இப்பேற்பட்ட பகவான், அவனுக்கு என்ன இந்த நிலைமை அப்படின்னா அந்த இடத்துல பக்தர்களுக்கு ரட்சணை பண்ணணும் அப்படின்னு. எல்லா சில இடத்துல எல்லாம் இப்ப வந்து எல்லாருமே சொல்றான், எல்லாருமே நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, இங்க வந்து மகாவிஷ்ணு வந்து இந்த மாதிரி வாமனாவதார வேஷத்தை போட்டு மகாபலியை ஏமாத்த வந்துட்டே அப்படின்னு நீங்க நாஸ்திகர்கள்லாம் நிறைய பேர் சொல்றான், மகாபலியை ஏமாத்திட்டேர் அப்படின்னு. மகாபலியை ஏமாத்தவே இல்லை பகவான், ஏன்னா மூணாவது எங்க மூணாவது அடி எங்க வைக்கணும் அப்படின்னா ஒரு அடி பூர்த்தியா மூணு அடி மண்ணு தரேன் நான், இவர் சின்னவரா இருக்க இது மூணு அடியில ஒரு அடியில பிரம்மலோக பரியந்தம் ஒரு அடியை வச்சார், இன்னொன்று அடியும் பாத்தாள லோகம் வரைக்கும் வச்சார், இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னா தன்னுடைய சிரசை காட்டின ஒண்ணு அவரை வந்து சுதல லோகம் அப்படின்ற லோகத்துக்கு அவர் வந்து கூட்டி போனார். அந்த சுதல லோகமும் ஆச்சரியமான சொர்க்கம் போலே ஒரு லோகம், அந்த சுத்தல லோகத்துல பகவானும் மகாலட்சுமி தாயாரும் மகாபலிக்கும் அவருடைய மனைவிக்கும் காவலனாக இருந்தாலாம் அங்க. ஏன்னா இப்பேற்பட்ட பக்தன், பெருமாள் சொல்றேன் தாயார்கிட்ட எப்பேற்பட்ட பக்தன் அப்படின்னா, தேவர்கள் கூட பகவான் பிச்சை எடுத்தா கூட பரவாயில்லன்னு விட்டு போயிட்டான். ஆனா இவனோ பகவான் தெரிஞ்சும் அவன் மரணமே வந்தா கூட இவருக்கு நான் தானம் பண்ணுவேன், சாக்ஷாத் பகவானே என்னுடைய இடத்துக்கு வரும்பொழுது நான் ஏன் தானம் பண்ண, பரவாயில்ல என் ராஜ்யம் போனா போட்டும், என் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் தானம் பண்ணுவேன். சுக்கராச்சாரியார் சொன்னேன், இல்லப்பா வந்தது ஸ்ரீமன் நாராயணன் உன்னை ஏமாத்ததான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் அப்படி இருந்தான் இல்லையா, அதனால நான் அவனுக்கு ரட்சணை கொடுப்பேன். ஒரு பக்தனுக்கு பாதுகாப்பு நம்ம எதுக்கு கொடுப்போம், நம்ம ஆட்டுல ஒண்ணுமே இல்ல, ஒரு 10 ரூபாய் கூட இல்லன்னா ஆட்டை நம்ம திறந்து போட்டே போலாமே. நிறைய 4-5 பூட்டு கூட்டுறான்னா என்ன இருக்கு, உள்ள ஏதோ விலை உயர்ந்த வஸ்து இருக்குன்னா அப்ப சாட்சாத் அந்த பக்தர் தான் பகவானுக்கு விலை உயர்ந்த வஸ்து, அதனால அவருக்கே காவலனாக தாயாரும் பெருமாளுமாக இருக்கா அப்படின்னு. அதுக்கு அடுத்த ஜென்மத்திலே அவளுக்கு அடுத்த சிருஷ்டியில சொர்க்கத்தை கொடுத்து அதுக்கு அடுத்த சிருஷ்டியில மோட்சத்தையே கொடுக்கிறேன் அப்படின்னு அத்தனை வரணும் கொடுத்து மகாபலி அப்படி வச்சிருக்கேர் அப்படின்னா அப்ப பகவான் அவரை ஏமாத்தல. அதே சமயத்துல தேவர்களையும் அவர் ஏமாத்தல, அவர் சொர்க்கத்தை கேட்டா கொடுத்தா, அவ கொஞ்ச நாள் சொர்க்கம் இல்லாத இருந்தாலேன்னா அவ பண்ண பாவம் அது பகவான் நினைக்கவே இல்லை. அதனால இந்த ரக்ஷா வாமன அப்படின்னு போட்டு இந்த இடத்துல தேவர்களையும் ரட்சணை பண்ணணும், மகாபலியும் ரட்சணை பண்ணணும், அது இல்லாம இன்னி வரைக்கும் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ரட்சகனாக இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு யஜ்யாகாதிகள் எல்லாம் பண்ண அந்த யஜ்யத்துல ஏதாவது ஒரு பங்கம் வந்தா வாமனாவதார் அந்த ஸ்லோகத்தை சொன்னாதான் அதுக்கு இது அப்படின்னு அந்த யஜ்ய பூர்த்தியான பலன் வந்து. அப்பேற்பட்ட அந்த ரக்ஷாவாமன் ரட்சிக்கிறதுக்கே யாருக்குமே நிகிரகம் கிடையாது அப்படின்னா எல்லா அவதாரத்திலும் நிகிரகம் உண்டு, ஒரு பக்கம் நிகிரகம் நடந்துட்டேதான் இருக்கும். அப்ப நிகிரகமே இல்லாததுனால ரக்ஷாவாமன இங்கதான் போட்டேன். ராமனுக்கு கூட ரக்ஷா ராமன் போட்டிருக்கலாமே அப்படின்னா அவர் கூட ராவணனாதிகளை வதம் பண்ணாரு. ஆனா அதுக்கும் காரணம் கருணை தான், துஷ்ட நிகிரகம் பண்ணவே கூடாதுன்னு இல்லை, இங்க கொஞ்சம் சிரமமான விஷயம். அப்ப ரெண்டு பேருல ஒருத்தர் ரெண்டு பேருமே நல்லவாளா இருக்கிறதுனால அவாவாளுக்கு சில பிரச்சனை இருக்கு, தேவர்களுக்கு பாவங்கள் இருக்கு, இவனும் அகங்காரம் இருக்கு, அது அகங்காரத்தை மட்டும்தான் போக்கணும், இவாளுடைய பாவத்தை மட்டும்தான் போக்கணும் அப்படின்னா பெருமாள் பாடம் எடுக்கணும். ஆனா அவளை வதம் பண்றது ஒரு இது கிடையாதுன்னு ரக்ஷாவாமன ரோஷராம அப்படின்னு பலராமர், அவர் ரோஷராமன்னே போட்டார். அப்பேற்பட்ட கோபத்தை உள்ளவர், அந்த கோபம் எதுக்குன்னு பார்த்தோம், அதர்மமான ராஜாக்களை வதம் பண்ணேர். அதுக்கு காரணம் யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு, ஒரு ராஜா ராஜாவே தப்பு பண்ணா மக்களும் அதே தப்பு தான் பண்ணுவா, அந்த ஊரே வந்து எல்லாமே அப்படின்ற மாதிரி எல்லாரும் தப்பு பண்ணி ராஜாக்கு வேண்டியவன்லாம் தப்பு பண்ணுவான், நான் யார் தெரியுமா ராஜாக்கு தெரிஞ்சவன் அவன் பண்ண தப்பு பண்ணுவான் அப்படி ஊரே அப்படியே இதுவாயிடும் அப்படின்னு தர்மமே நிலை குளியறதுனால சத்திரியர்கள் எப்படி தர்மமாக இருக்கணும் அப்படின்னு அதர்மம் பண்ற அனைத்து சத்திரியர்கள் ஒரு தலைமுறை எல்லாரையும் மதம் பண்ணேர். அதனால ரோஷராம அந்த அப்பேற்பட்ட கோபம் உள்ளவர் எல்லாரையும் அந்த வந்து அந்த ரத்தத்தினாலதான் தர்ப்பணம் பண்ணேன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல மங்களாசாசனம் பார்த்தோம். அப்பேற்பட்டவர் அதனால ரோஷராம கருணா காகுச்சேலாஹலின் அப்படின்னு கருணா காகுச்சனான ஸ்ரீராமர் அங்க ரோஷராமன் போட்டதுனால அந்த ராமன் பதம் வந்ததுனால இங்க கருணா காகுச்ச காகுஸ்தன் அப்படின்ற ஒரு மகாராஜா அந்த ரகுவம்சத்துல இருந்தே ராமர் நம்ம சொல்லும் பொழுது ரகுவம்ச திலக்கா அப்படின்னு சொல்றோம், இக்ஷ்வாகு குலநந்தனன் அப்படின்னு சொல்றோம், அதுக்கப்புறம் காகுஸ்தன் அந்த ராஜாக்களுக்கே பெருமை. எல்லாரும் நினைப்பா ரகுவம்சத்துல இருக்கிற வர ராஜா எல்லாம் அத்தனை தர்மத்தை பண்ணுவா, தர்மத்துக்காக தன் பிராணத்தையே விட்டவா, அதுக்கு தசரதரே ஒரு ஈடு சொல்லலாம். அப்படி பல ராஜாக்கள் இருந்தா ஒரு வாக்கு கொடுத்தனா தன்னுடைய பிராணத்தையும் கொடுத்துருவா. தசரதர் வாக்கு கொடுத்தேர் ராமர் 14 வருஷம் போனோம் அப்படின்னு, அந்த வாக்கு சரி வாக்குக்காக இருந்தேர், ஆனா அந்த அது தட்ட முடியல, அந்த குழந்தையை பிரிய முடியல அவரால், அதுக்காக நான் மரணமானாலும் பரவாயில்லன்னு அந்த வாக்கு காப்பாற்றணும் அப்படின்னு, அந்த விரகத்தாப்பம் போனாலும் பரவாயில்லன்னு பணத்தையே விட்டேரு. அப்படி பல பேர் இருந்தா அப்பேற்பட்ட ரகுவம்ச ராஜாக்களுக்கு, ஏன்னா பகவான் அவதாரம் பண்ணும்பொழுது ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுடைய பக்தர்கள் எல்லாம் எப்படி இருக்கான்னு பார்த்து பார்த்து அந்த குலத்துல அவர் அவதாரம் பண்றாரு. யாதவ குலத்துல கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணேருன்னா அவளுடைய அந்த பக்தியை பார்த்து பண்றது, அப்படி சும்மா ஒன்றும் பண்ணில்ல. ரகுவம்சத்துல ராமர் அவதாரம் பண்ணேர் அப்படின்றதுனால ரகுவம்சத்துக்கு பெருமையே கிடையாது, ரகுவம்சம் அப்பேற்பட்ட பெருமையான வம்சம் அப்படின்னு இவாளுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அதில் அவர் அவதாரம் பண்ணி அவளுடைய பெரியோர்களை திருப்பி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ற, அவள்லாம் எப்படி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணாலோ அதே போல இவரும் அந்த 14 வருஷம் வனவாசம் போய் அந்த தர்ம சம்ஸ்தாபனம் பண்றேன்னா அப்பேற்பட்ட ராஜாக்கள் இருக்கிறதுனால, அதனால ராஜாவுடைய பேரை வச்சே காக்குஸ்தன் ஒரு ராஜா அவர்னாலேயே இவருக்கு அந்த பேர், அதனால கருணா காக்குஸ்த கருணை கருணையே இதுவாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி எல்லாம் சபரி மோட்சம் எல்லாம் போட்டேன்னா எல்லாமே எத்தனை பேருடைய சரணாகதியை ஏற்றிந்து இவனுக்கு ஏன் சரணாகதி பண்ணணும், அவனுக்கு ஏன் சரணாகதியை நான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லாம எப்பேற்பட்ட இந்த காக்காசுரன் மகா அபராதம் பண்ணா கூட அவனையும் ஏத்துண்டு, எதிரி பட்சத்திலிருந்து வந்தாலும் விபீஷன் அவரையும் புரிஞ்சுண்டு அவரையும் ஏத்துண்டு அப்பேற்பட்ட ஒரு பெருமாள் தான் கருடா காக்குச்ச ஹேலாஹலின் அப்படின்னு, ஹேலாஹலின் அப்படின்ற பரசுராமர். அப்பயே நம்ம பார்த்தோம் கீரம் சக்கரை ஏவை ஆகிர் அப்படின்னு அவருடைய ஆயுதமே அந்த ஆயுதத்தை வச்சே சொல்ற ஹேலாஹலின் அப்படின்னு, அந்த ஆயுதத்துக்கு அவ்வேற்பட்ட பெருமை. அவர் நினைச்சார்னா அந்த ஆயுதத்தினால வச்சு யமுனா நதியவே ஒரு பக்கம் திருப்பிட்டார் அப்படின்னா அப்பேற்பட்டவர். கிரீடாவல்லப அந்த எப்பயுமே கிரீடை, அந்த லீலைகளோடே நம்மளுக்கு எல்லாம் அவருடைய சரித்திரத்தை கேட்டாலே ஆச்சரியமாக இருக்கா போலே கண்ணன். அந்த கண்ணனுடைய சரித்திரங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் நமக்கு ஒரு வாட்டியாவது போறோம் வேணாம் அப்படின்னு சொல்ல தோணுமா. அந்த கண்ணன் வெண்ணத்திலிருந்து காளிங்க நர்தனம் பண்றதுலேருந்து ராசக்கிரீட பண்றதுலேருந்து அந்த ஒவ்வொரு விஷயமும் திருப்பி திருப்பி, அந்த மகாபாரத யுத்தமா இருந்தா கூட அந்த யுத்தங்கள்ல எப்படி எப்படி எல்லாம் இலைகள் பண்ணானு, அப்பேற்பட்ட அந்த கிரீடாவல்லப கல்க வாகன தசா அப்படின்னு, வெண் குதிரையை கல்க வாகன, வெண் குதிரையை வெள்ள குதிரையை வாகனமாக கொண்ட கல்கி, அப்பேற்பட்ட இந்த 10 அவதாரங்களும் அப்படின்னு சொல்லி அத விசேஷணத்தையும் குறிப்பிட்டு இந்த ஸ்லோகத்தை யார் தினமும் அனுசந்திப்பார்களோ ஜல் பந்தகா, இந்த தினமும் இப்படி இந்த ஸ்லோகத்தை யார் சொல்றாளோ அனுசந்திக்கிறாளோ, யார் யார் இந்த அவதாரங்களை ஒரே வாட்டி மனசுல வச்சு பெருமாள் சொல்றாளோ, ஜல் பந்த புருஷா புனந்து பவனஹா, இந்த புவனத்தையே அவ புண்ணியமாக்குறா அப்படிங்கிற. நம்ம இந்த தசாவதார ஸ்லோகத்தை இந்த இச்சாமின்னு சொன்னோம்னா இந்த புவனத்துக்கு புண்ணியம். ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு கூட மழை பெய்யுதுன்னா காரணம் என்ன அப்படின்னா, யாரோ ஒரு 4 பேர் நல்லவா இருக்கா அப்படின்றதுனால, எத்தனையோ பேர் கெட்டவா இருக்கு ஆனா யாரோ ஒருத்தர் நல்லவா இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது அப்படின்னு. அப்படி அந்தந்த தர்மம் அந்தந்த காலத்துல அந்த கிளைமேட்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னா நிறைய தப்பு நடக்கிறதுனா அதர்மம் நடக்கிறது, ஆனா அதுலயும் சில நல்லது நடக்கிறதுனா அது காரணம் தர்மங்கள் பண்ணவா இருக்காங்க. அப்படி யார் இந்த ஸ்லோகத்தை சொல்றாலோ அவ வந்து தனக்கே கிடையாது, அவ இந்த பூமியவே புண்ணியமாக்கிடுவா அப்படின்னு. புண்ணியோப பண்ணியாபனாக எப்படி அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து எப்படி எல்லாம் கடையில வந்து மார்க்கெட்ல என்ன வேணுமோ உனக்கு கொடுக்குறா இல்லையா, அப்படி அப்படி செழிப்பாக தன்னுடைய புண்ணியத்தை பல பேருக்கு கொடுக்குறாளாம். ஏன்னா புண்ணியம் பாவம் ரெண்டுத்தையும் விட்டாதான் நம்ம வந்து மோட்சத்துக்கு போக முடியும். புண்ணியமும் இருக்கக்கூடாது, ஏன்னா புண்ணியம் பண்ண வாழ்க்கை ஸ்வர்க்கம் தான், மோட்சம் கிடையாது. பகவானுடைய கைங்கறி புண்ணியம் பண்ண வாழ்க்கை கிடையாது, புண்ணியம் நல்லா போனால் ஸ்வர்க்கத்தில் போய் என்ஜாய் பண்ணலாம், ஆனால் எவ்வளவு புண்ணியம் பண்ணியும் அவ்வளோதான் என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி பாவம் எவ்வளோ நாள் பாவம் பண்ணியும் அவ்வளோ நாள் நம்ம போய் நரகத்தில் அனுபவிக்கணும், திருப்பியை வந்து இங்கே அவதாரம் பண்ணணும், இது பிறக்கணும், சாரி அவதாரம்னு பிறக்கணும். அப்படிதான் நம்ம வாழ்க்கையே தவிர, அப்ப இந்த புண்ணிய பாவங்கள் அப்ப வந்து மோட்சம் அப்படின்னு சரணாகதி பண்ணவனுக்கு அவன் நிறைய புண்ணியம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணியம் அனைத்தும் அவன் பகவானுக்காகவே அப்படின்னு பண்றான், எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு. அப்படி அவன் பண்ணதுனால அந்த அவருடைய புண்ணியங்கள்லாம் என்ன ஆகும்னா, அவளை சேர்ந்தவாளுக்கு அந்த புண்ணியங்கள் எல்லாம் போகுமா. நம்ம சொல்றா இல்லையா, நம்ம இப்ப ஏற்பட்ட இன்னைக்கு இந்த பகவத் விஷயத்த கேட்கறோம்னா என்னன்னா, எங்க அப்பா பண்ண புண்ணியம் அப்படின்றோம், எங்க தாத்தா பண்ண புண்ணியம், அவர் அப்படி கைங்கரியம் பண்ணார் அப்படின்னு சொல்ற மாதிரி, அப்படிதான் ஆளவந்தர் சொல்றாரு, நாத முனிகள் பண்ண கைங்கரியம் எங்க தாத்தா பண்ணதுனாலதான் இன்னைக்கு நான் இருக்கேன். ஏன்னா அவர் ராஜாவா இருந்துட்டு அப்புறம்தான் மணக்கால் நம்பி அவரை வந்து கூட்டிட்டு போய், இதுதான்ப்பா உன் சுத்து, நீ ஏதோ ராஜ்யத்தை இருக்கேன்னு ரங்கநாதனை காட்டினோடனே, அப்ப அவர் ரங்கநாதனை சேவிச்சு அவர் கடறது என்னன்னா, இன்னைக்கு திருப்பி நான் உன்கிட்ட வந்தேன்னா யாருக்காக, நான் ஒன்றும் புண்ணியம் பண்ணல, எங்க தாத்தா பண்ண அந்த கைங்கரியம் அப்படிங்கிற, நாசமுனிகள் பண்ண கைங்கரியம் அப்படி அப்பேற்பட்ட பெரியோர்கள் பண்ணி நமக்கு வருது அப்படின்னா, அப்படி இந்த புவனங் அப்படியே நம்ம இந்த தயாசத்துக்கு ஸ்லோகம் சொல்ல சொல்ல அந்த புவனங்கள் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான தர்மங்கள் எல்லாரும் அனுகூலமா நல்லா இருப்பா அப்படின்னு அதுக்காகவாது இது சொல்லணும் அப்படின்னு. அவ எல்லாரும் நல்லா இருப்பா நம்ம இருக்க மாட்டோம், எல்லாரும் அப்படிங்கும் பொழுது நம்மளும் அதில் அடங்கிடுறோம் அப்படின்றதுனால எல்லாம் இந்த புவனம் புண்ணியோப பண்ணியாபனாக. அடுத்த ஸ்லோகம், வித்யோதன்வதி வெங்கடேஸ்வர கவௌ ஜாதன் ஜெகன் மங்களம் தேவேசஸ்ய தசாவதார விஷயம் ஸ்தோத்ரம் விபக்ஷேதய வக்ரேதஸ்ய சரஸ்வதி பகுமுகி பக்தி பராமானசே கிரியாபதம் வளரணும் அப்படிங்கிறார். என்ன வளரணும் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு, இந்த ஸ்லோகத்தை இந்த தசாவதாரத்துல இந்த 13வது ஸ்லோகம் வெறும் பலஸ்ருதி, இத யார் சொல்றாளோ அவளுக்கு என்னென்ன பலன் உண்டு அப்படின்னு, அப்புறம் இந்த ஸ்லோகத்தை யார் பண்ணா அப்படின்றது, சுவாமி தேசிகர் எப்படி நம்ம ஆழ்வார் எப்படி அவருடைய திருவாய்மொழி பதிகத்துல குருகு சரகோபன் சொன்ன அப்படின்னு சொல்றாரோ அதே பாணியிலே சுவாமி தேசிகரும் ஸ்தோத்திர பாட கடைசியிலே இது வெங்கடேஸ்வர கவி எழுதினது அப்படின்னு சொல்றது ஒரு இது. அது எதுக்குன்னா அவாதான் பண்ணா அப்படின்னு காட்டுறதுக்கு இல்ல, நம்மளே பார்த்திருக்கோம் அப்படி குருகு சரகோபன் சொல்லதான் திருவாய்மொழியே ஒன்னு இருக்குன்னு யாருக்கும் தெரியாத ஒரு காலத்துல நாதமுனிகளுக்கு ஒரு 10 அப்ப வந்து கும்பகோணத்துல அந்த பாசுரங்கள் சொல்லியிருந்தான்னு, திருக்குடந்தைக்கு இவை பத்தும் அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆஹா இந்த பத்து பாசுரம் ஆச்சரியமா இருக்கே, திருக்குடந்தைக்கு இவை பத்து, ஆயிரத்தில் இவை பத்தும்னு இருக்கே, அப்ப ஆயிரத்தில் இந்த பத்தா, அப்ப இன்னும் நமக்கு எல்லாம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், இதுவே இவ்வளவு ஆச்சரியம், இந்த பத்து பாசுரமே இவ்வளவு ஆச்சரியமா இருக்கேன்னு அவர் தேடினேன். எப்படி தேடினேன்னா, குருகூர் சரகோபன் சொன்னேன்னு இருக்கிறதுனால குருகூர் போய் கேட்கலாம் அப்படின்னு ஒன்னா, அங்க மதுரகவியார்களுடைய வம்சத்துல இருந்தவா அவா கண்ணினம் சிறுத்தாம்புன்ற பத்து தான் எங்கிட்ட இருக்கிற அவா, அதை கொடுக்க அந்த கண்ணினம் சிறுத்தாம்பியை அவர் தபஸ் மாதிரி பண்ணி அந்த திருவாய்மொழியில நாலாயிரமும் பெற்றேர் அப்படின்றது தான் சரித்திரம். நேற்றுதான் நம்மாழ்வாருடைய அவதார உற்சவம், இந்த விசேஷம். ஏன்னா எல்லா ஆழ்வார்களும் நம்ம ஆழ்வார் அப்படின்னு சொன்னாலே அது நம்மாழ்வார் தான். ஏன்னா மற்ற ஆழ்வார்க்கெல்லாம் பேர் சொல்லி சொல்லணும், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், ஆழ்வார் அப்படின்னு எங்கேயாவது சொன்னா ஆழ்வார் சொன்னேன் அது நம்மாழ்வார் அப்படின்னு அர்த்தம், அப்பேற்பட்ட ஆழ்வார். ஏன்னா நாலாயிரத்தையும் நமக்கு கொடுத்த ஒரு ஆழ்வாராச்சு. அப்படிதான் அதே பாணியிலே சுவாமி தேசிகனும் அப்படி சொல்றது உண்டு. அதுக்கு என்னன்னா பிற்காலத்துல காலத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்படி சேர்த்துக்கலாம், இவ்வளவு பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன் அப்படின்றது கிடையாது. இது வந்து அவ்வளவு முக்கியமான விஷயங்கள், அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இது உபயோகப்படுது. அப்ப வித்யோதன்வதி வெங்கடேஸ்வர கவௌ, மகா ஞானம் கடல் போலே இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர கவௌ அப்படிங்கிறார். வெங்கடேஸ்வர கவி அப்படின்னு அவருக்கு வெங்கடநாதன் அப்படின்னே திருநாமம், சாட்சாத் திருவேங்கடமுடியானுடைய கண்டாவதாரமே. அவ அப்பா அம்மா வந்து திருமலைக்கு வரும்பொழுதுதான் அவருக்கு சொப்னத்துல வந்து திருமலை திருவேங்கடமுடியானுடைய கண்டாவை சாப்பிட்டதுனால அப்படி ஏற்பட்ட கனவு வந்ததுனால அந்த குழந்தை பிறந்த உடனேயே வெங்கடநாதன் அப்படின்ற திருநாமத்தை வைத்தா அவ அப்பா அம்மா. வெங்கடநாதன் அப்படின்னா வெங்கடேசன் அப்படின்ற பேர் அவருக்கு, அந்த வெங்கடங்களுக்கு நாதன் அப்படின்னு வெங்கடநாதன் திருவேங்கடமுடியானுடைய திருநாமத்தையே வைத்தா. அப்பேற்பட்ட வெங்கடேஸ்வர கவி அப்படின்னா சொல்றதுனா திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகத்தினாலேயே இப்பேற்பட்ட ஞானம் அப்படின்னு, சர்வதந்திர சுதந்திரவர் அப்படின்னா எப்படி வந்ததுன்னா பெருமாளுடைய அனுகிரகம் அப்படின்னு. அப்பேற்பட்ட வெங்கடேஸ்வர கவி ஜாதம் ஜெகன் மங்களம் அப்படின்னு, ஜெகத்துக்கு மங்களங்கள் தான் உண்டாகிறதுக்காக என்ன அப்படின்னா, தேவேசஸ்ய தசாவதார விஷயம் ஸ்தோத்திரம் விபக்ஷே தயா அப்படின்னு. தேவேசஸ்ய அப்படிங்கும்போது இந்த திருவரங்கம் எப்படி ரங்கநாதனையே ஆரம்பிச்சாரோ அவர் தான் எடுத்துக்கணும். இந்த ரங்கநாதனுடைய தசாவதார அவதாரங்கள் அப்பேற்பட்ட இந்த ஸ்தோத்திரம் விபக்ஷேதய அப்படின்னு எல்லாரும் சொல்றவர்களுக்கு, வக்த்ரேதஸ்ய சரஸ்வதி பகுமுகி, சரஸ்வதினா எல்லாருக்கும் அற்புதமான வாக்கு வரும், வாக்குனால சாத்துரியம், வாக் சாத்துரியம் நல்ல பேச்சுகள், அப்படியே ஸ்தோத்திரங்கள் வேதங்கள்லாம் நம்ம சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த வாக்கு எங்க பேசினாலும் அப்பா எப்படி பேசுறது பார்த்தா இவர் அப்படின்ற மாதிரி நல்ல விஷயமே சத்தமான அந்த இதுவே வரும். அப்பேற்பட்ட சரஸ்வதி பகுமுகி பக்தி பராமானசே அப்படின்னு நல்ல பக்தியும், சுத்தி காப்பிதனோ சரீர சுத்தி அப்படின்னா குளிச்சா நமக்கு சரீரம் சுத்தி ஆகும், ஆனா உள்ள மனசு சுத்தி ஆகுமானா ஆகாது. மனசு நம்ம என்ன தப்பு நினைச்சுட்டே இருப்போம், ஏதோ நல்லா நாலு வாட்டி குளிச்சா மட்டும் நல்ல சரீர் நல்ல சுத்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தமா இல்லையே. மனசும் வாக்கும் எல்லாமே நம்ம பேசுற பேச்சு எல்லாமே சுத்தமாக இருக்கணும்னா இப்ப ஏற்பட்ட ஸ்தோத்திரங்களை புரிஞ்சு நம்ம வந்து தினமும் அனுசந்தானம் பண்ணா அவளுடைய மனசு எல்லாமே சுத்தியாக இருக்கும், சரீர சுத்தி எல்லாமே சொல்லி. சுத்திகாபிதனோ திசாசுதச சுக்யாதிகி, அவளுடைய அப்பேற்பட்ட பெருமை எல்லா இவர் சொல்ல சொல்ல சொல்ல நம்மளுடைய பெருமை எல்லா பத்து திக்குலையும், திசசு அப்படின்னு எல்லா திசையிலையும் போய் அவ பத்து திக்குலையும் இவா அப்பா எப்பேற்பட்டவா அப்படின்னு எல்லாரும் புகழ்ற மாதிரி நம்மளுக்கு வைக்கக்கூடியும் அப்படின்னு நல்ல வாக்கு, நல்ல சரீர, அப்புறம் மனசு சுத்தி, அப்புறம் எங்கேயும் நம்மளுடைய புகழ் எங்கேயும் பரவதாக இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படின்னும், அது நமக்கும் அது மட்டும் இல்லாம இந்த புவனத்தையே புண்ணியோப பண்ணியாபனாகனு இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல இந்த புவனத்துல எல்லாருக்கும் மங்களத்தையும் உண்டாக்கும் அப்படின்னு எப்பேற்பட்ட தசாவதாரம், அப்பேற்பட்ட பெருமாளுடைய அவதாரங்களை எப்பயும் நினைத்து நினைத்து அந்த அவதாரங்கள் எல்லாமே நமக்காக தானே அனுகிரகம் பண்ணேர் அப்படின்னு. நம்ம வந்து எத்தனை ஜென்மாவா பிறந்திருக்கோம்னு நமக்கு தெரியாது, இனிமேல் எத்தனை ஜென்மம் எடுக்கணும்னு தெரிய முடியாது, ஆனா பகவானுடைய அவதாரத்தை புரிந்த உடனே நமக்கு சரணாகதி பண்ணணும்னு தோணும், அதுக்கு ஆச்சாரியனும் கிருப கிடைக்கும், ஆச்சாரியன் மூலமாக நம்ம சரணாகதி பண்ணா நம்ம மோட்சத்தை அடைவோம் அப்படின்னு. அப்படி இந்த அவதாரங்களை தெரிஞ்சுக்கணும்னு எடுத்துக்கிட்டானே நம்மளுடைய ஜென்மாவை குறைக்க அவர் அதிகமாக அவதாரங்கள் பண்றேர் அப்படின்னு, நம்மளுடைய பிறப்பை குறைக்க நம்மளுடைய பிறப்பு நம்மளுடைய ஜென்மாக்களை குறைக்க பகவான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து அவதாரம் பண்றேர் அப்படின்னு இப்ப ஏற்பட்ட அவதாரங்களை நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு வாட்டியும் நம்ம கருணையை பகவானுடைய கருணையை புரிஞ்சுட்டு நம்ம இந்த அவதாரங்களை சேவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுட்டு பெருமாள் நமக்கு எல்லாருக்கும் மங்களத்தை உண்டாகட்டும் அப்படின்னு எல்லாரும் இந்த பாகவதா இந்த உபன்யாசத்தை தசாவதார உபன்யாசத்தை இருந்து கேட்டு எல்லாரும் அனுகிரகித்ததுக்கும் எல்லாரும் பெருமாள் மங்களத்தை உண்டாக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு எல்லாருக்கும் பெருமாள் மங்களத்தை உண்டாக்கணும். கவிதா ஆர்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வே நமஹ. அப்படின்னு.